பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம். தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. கண்ணிலே பாசம் மாறவில்லையே, அன்பு என்னும் பூண்டிலே ஆடி பாடும் பூங்குயில், ஆசை தீபம் ஏற்றுதே அண்ணன் உன்னை போற்றுதே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே, தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே. தாயை போல பார்க்கிறேன் குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே, நீ என்றும் வாழ வேண்டுமே. தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும். ஜீவன் ஒன்று தானம்மா, அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா. கோவி தேவையில்லை மீறி வந்த கோவிலே, பாடும் இந்த காவிலே நாளும் வாழும் தேவனே. கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள், வாழ்த்துவேன் உனை போற்றுவேன், வாழ்வெல்லாம் உனை ஏற்றுவேன். காலம் காலம் யாவையும் சேர்ந்து வாழ வேண்டுமே, நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே. தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டுமாயிரம். தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே.